முகம் சாமிக்கு ஆயுதமாவேலு ஐயனாறு சாமிக்கு கையில தான் சூலு ஆனை முக சாமிக்கு புள்ளையார் பட்டி ஊரு ஆடிப்பாடும் ஆசாமிக்கு மலக்கோட்டடா திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா இருட்டு கட்ட அல்வாடா இட்டிலு கட்ட ஆயாடா உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதி கேலட்டு தந்தா சாமிடா இருட்டு கட அல்வாடா கிட்டிலு கட ஆயாடா உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா சாமிடா